ஏய் சுத்தி சுத்தி வந்தேனே பேபி உன்னை பார்க்க, சுத்தி சுத்தி வந்தேனே பெண்ணே உன்னோடு பேச, சுத்தி சுத்தி வந்தேனே பேபி உன்னை பார்க்க, சுத்தி சுத்தி வந்தேனே பெண்ணே உன்னோடு பேச. என்னோடு பேச கிட்டவா தயங்காதே குட்டிம்மா, உன்னை மேரி பண்ணதான் எந்த ஆசை நீயும்பா, மனசுல நீ இருக்க புள்ள எந்த காதல் புரியலையா, உந்த ஆசைகள் நிறைவேத்த உனக்கு துணையா வாரேன்மா. சொக்கி போன உன்னால என்னையே மறந்த, தெருவுல நின்ற எல்லாமே உன்னால, ராஜாவா நானும் ராணியா நீயும் எங்கள் தனி உலகத்தில் வாழ வேண்டும். சுத்தி சுத்தி வந்த பேபி உன்னை பார்க்க, சுத்தி சுத்தி வந்தேனே பெண்ணே உன்னோடு பேச, சுத்தி சுத்தி வந்தேனே பேபி உன்னை பார்க்க, சுத்தி சுத்தி வந்தேனே பெண்ணே உன்னோடு பேச. அடி அடிக்கடி மறுபடியும் கனவில் வந்து தொல்ல கொடுக்கிற, அடி கண்ணலகி பேரலகி உன் சிரிப்பல் என்ன சொக்க வைக்கிற, அடி சும்மா இருந்த என்ன நீ உன் பின்னால சொத்த வச்சுட்ட, உன்கிட்ட வந்து நான் பேசினால் முறைச்சு பார்ப்பது ஏனோ, அடி என் ஆசையும் உன் மேல வச்ச நெஞ்சில உன்னைய தச்சம் விலக விலக சுத்தி வரவ, என் கங்களை பேரடி உண்மைய பேசடி, உன் மனசுல இருப்பது நான் தாண்டி, நீ போய் சொன்னாலும் உன் கங்கள் அதை சொல்லி கொடுக்குதடி, என்னை நீ நம்பிவா அந்த மேகத்துல மிதக்கலாம். சுத்தி சுத்தி வந்தேனே பேபி உன்னை பார்க்க, சுத்தி சுத்தி வந்தேனே பெண்ணே உன்னோடு பேச, சுத்தி சுத்தி வந்தேனே பேபி உன்னை பார்க்க, சுத்தி சுத்தி வந்தேனே பெண்ணே உன்னோடு பேச. சுத்தி சுத்தி வந்து நடி பின்னால என்ன மயக்கி போற உன் கண்ணால, உன்னை பார்த்த பின்பு நான் ஆளான பயமா சொல்ல நான் வர, நீலேசா பார்த்து சிரிச்சால நான் பட்டாசு போல வெடிக்கிறன, என் காதல உன்னிடம் சொல்ல சுத்தி சுத்தி வந்தேனே. ராத்திரி நேரத்து ரகசியமா ராமனின் சீதை சீக்கிரம் வா, மிகத்தில் பருப்போம் கைகள் கோர்த்து உலக அதிசயத்தை நீயும் ஒண்ணு, சுத்தி சுத்தி வந்தேனடி என்ன கொஞ்சம் பாரடி, சிக்கி முக்கி தவிக்கிறேனே உன்னால தானடி. சுத்தி சுத்தி வந்தேனே பேபி உன்னை பார்க்க, சுத்தி சுத்தி வந்தேனே பெண்ணே உன்னோடு பேச, சுத்தி சுத்தி வந்தேனே பேபி உன்னை பார்க்க, சுத்தி சுத்தி வந்தேனே பெண்ணே உன்னோடு பேச.